ஒரு பிராட்டி திருமாவளவு நாட்டியாக இருப்பார். இந்த பிராட்டி தயாதேவி மங்களாசாசம் பண்றார். 108 ஸ்லோகங்களால் அனுபவிச்சிருக்கோம். 78 ஸ்லோகம். சாஸ்திரார்த்தானாம் பலாழி நிவேசிதே நிர்வேசாதி ராகவிப்படையங்கதே அபிவசக்ஷ்மாபன்மாக அகாலவசம் பலாம் விசேஷங்கள் க்ஷணவிலயனாம் அது எப்படி நாசமாயிடும் சில சமயம் போயிடும். அப்போ சொர்க்காதி போகங்கள் கோசம் போறா, இந்த சாஸ்திரத்தை வேத சாஸ்திரங்களை பூர்வமாக நினைச்சு யாரையும் நினைச்சிக்கிறா, சொர்க்கத்துக்கு போறா, இதெல்லாம் சாஸ்திரமா? இதெல்லாம் ஐந்து போக சொர்க்கமே எவ்வளவு இருக்க போறது? சொர்க்கம் போயிடும், அப்புறம் பிரம்மாவுடைய இது காலம் போயிடும், சாஸ்திரமும் போயிடும், எல்லாம் ஐந்து போயிடும் போது. அப்போ அது பலனா பலனா இருக்கணும். பலன் தரலாம் என்ன பண்ணணும்? எல்லாம் போயிடுவான். ஜெகத் சிருஷ்டியில யாரும் நினைச்சு தேவலோகம் போறவாள், பிதர்லோகம் போறவாள், இப்படி இவ போற்றமையோ பிள்ளைய வந்தா நாசம் ஆகிடும். எப்ப போறான்னு தெரியாது. அப்போ பெருமாள் ஆசிரியம் நித்தியமான பெருமாள் அதிக விசேஷமாக எப்படிப்பட்ட தயாதேவி பெருமாள் நாசம் இவ நாசா பிரபலோக நாசை அதிகத விஷயம் திருமதியில் இருந்திருக்கானே வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விருப்பு சுவாமி புஷ்கரனுக்கு வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரனை கேட்க வேண்டும் என்றுக்கானே அவருடைய அன்புக்கு பாத்திரமானவள் தயை அதிக விஷக்ஷமாவதாம் அகால வசம் வதாம் அந்த காலத்துக்கெல்லாம் வசமாக இருக்கக்கூடிய நித்தியமானவள் தயாதேவி பிரதிபுகம் இவ அப்படி பெருமாளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம காப்பாற்றிருக்கிறது பிரதிபுகம் டெபுட்டின்றாரு. அதே மாதிரி வாசி இப்படி பெருமாளுக்கு எப்படியாக இவரே அனுசரிச்சா போ பெருமாள் காமிச்சி அவங்க காப்பாற்றுவான்னு போலி சமாச்சாரம். கீதையில் பகவான் சொல்றார், பெருமாள் பெருமையிருக்கான், எப்படி நினைச்சாலும் பெருமாள் கட்சியில் வந்து நிற்கிறான். கீதையில் பகவான் சொல்றான், எப்படியாவது தியானம் பண்ணி யோ யோக யாம் யாம் பரம் பக்தா, நீ எந்த பெருமையை நினைச்சாலும் தியானம் பண்ணி, ஆனா சத்த வரும் ஸ்லோகத்துல முக்கியம் தஸ்ய ஆராதனம் ஆராதனம் அர்த்தம் பூஜையும் சொல்லலாம். ஆராதனம் சொல்ற சம்பிரதாயம் இல்ல, நன்னாக பிரீதம் ஆராதனா பிரீதி பண்றது, ஆராதனம்னா பிரீத்தி பண்றது. நம்ம நித்திய விமானத்தால முக்கியமானது ஆராதனம். அதனால தஸ்ய ஆராதனை நீக்கிட்டே விளக்கமான சத்தியா பண்ண ஆராதனை பகவான் ஏத்துண்டு தனக்கு சத்தியை தகுந்த மாதிரி உனக்கு வேண்டியதுதான் தர. அதாவது நான் தான் அந்த பலன்களை ஏற்பாடு பண்றேன்னு கீதை சொல்லுகிறேன். அந்த பலன் தரவ யாரு, தர பண்றவ யாரு? தயாதேவி. அதனால யாராவது எந்த தேவதி முதல்ல எல்லாருக்கும் வைராகி வந்துடாது. பெருமாண்ட வரலாம், மோட்சம் வரலாம், சதுர்விதா பஜந்தேமா சொன்னாச்சு. நாலு விதமான பக்தர்கள் ஆற்றா விஜாசு அர்த்தாது ஞானினு கோவில் போனாவோட என்ன பண்றோம், நம்ம என்ன போனோம் ஆசையை மூலம் கேட்டுக்கிறோம், பெருமாள் பேரே அர்த்தனை பண்ணணும் நம்ம சொல்லி வச்சிருக்க பெரியவா. ஆனா அதெல்லாம் தப்பு கிடையாது, நீ எந்த தேவதையை பண்ணா சத்தியா பண்ணா பெருமாள் பெருமாள் காரணம் தான் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அவரவர் தவ தவ அறிவறிவகை அம்மா அழகா சொல்ற ஒரு தேவதை வச்ச பெரியும் தேவதை கும்பிடுறணி. அதனால நீ அப்படியே வா, படிப்படியே வா. அவரவர் இளையவர் அடிகளையவர்கள் அவர் இளையவர் இவர் தான் எங்க சுவாமி, சிவன் தான் எங்க சுவாமி, பெருமாதான் சுவாமி அப்படின்னு அந்த தேவதை அவள் வசதியா சொல்லுவா. அவரவர் இளையவர் குறைவர் நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், நம்ம அவளே தேவி, அவளுக்கு ஒன்றும் குறவு கிடையாது. அவரவர் விரிவை அடையினே சிவ ஆராதனை பண்றவன், பிரம்மா ஆராதனை பண்றவன், யாகம் ஆராதனை பண்றவன், தேவதா ஆராதனை பண்றவன் சரியா பண்ணாங்க கிடையாது. எங்கிட்ட வர போறான், ஏன்னா நான் தான் அவளை வர கொடுத்துருக்கேன். ஆனா வேற எதையும் கேட்காத பக்தர் இருக்காரு, நாலு பேர் விஷ்ணு பக்தர், கேட்கறவங்களும் விஷ்ணு பக்தர் தான். ஆர்த்தகா ஐயோ கோயில்த்தே ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருக்கிறேன், இது கூட அது கூட இது கூட கேட்கறவன். அர்த்தார்த்தி ஐயோ புது புது ஐஸ்வர்யம் வரணும் பேராசு, அது பெருமாள் தான் கேட்கறான். ஜிக்யாசு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கேவல ஆத்மானம் போகணும் ஜிக்யாசு எதுவுமே வாங்க பெருமாள் கிருபை இருந்தா போகணும். உயர்ந்தவன் பழமை கிராந்தி சொல்லுவான், ஞானி ஞானி இது பழமை கிராந்தி. அதனால இன்னொருத்தர் தேவரையே போகாதவர் எவ்வளவு பழமை கிராந்தி, அவரவர் இறைவர் போகலாம் படிப்படியா. கீதை பகவான் ஏது அனன்ய தேவதா பக்தாக இதர தேவதையிலேயே போறது இல்லை, சத்தியா பண்றா சொன்னது இல்லையோ அந்த சத்தியா எங்கிட்டயே அடையவான் பகத் செல்வன் ஞானின்றவர். இதந்தே சத்தியானதா தேவி மாம் ஏக மாமே கௌமா கௌந்தேஜே எதந்தி அவதி பூர்வகம் இதர தேவதான் போறா. அனன்ய தேவதா பக்தனா இருக்கவன் சில பேர், அன்னி தேவதையும் பக்தனா இருக்கான். ஆனா அவங்ககிட்ட என்ன பார்க்க சத்தியா சத்தியா பண்றான் பார்த்தியா அவன் புரிய அவன் பெருமாள் அவன் கடவுளை வாங்க. அதனால ஆனா விதி வச்சு அவன் ஆறாம் மடம் இல்லை, ருத்ர ஆறாம் மடம் ருத்ர பெருமாள் அந்த யாரும் நெஞ்சிட்டு பண்ணான்னா அது நல்லா விதி வச்சா தெரிஞ்சு பண்றான் அர்த்தம், தெரியாது பண்றான் பண்ணட்டும் ஆனா விதியை தெரியாது பண்றான். எப்படி சொல்லக்கூடிய அவன் தைரியம் என்ன பண்றான் அகவால வசங்கோதா எப்பொழுது ஒரு பெருமாளுடைய இப்படிதான் அவரை பற்றி சொன்னான் சொல்லும்போது யோயாம் தரும்பக்தான் சொன்னார் கீதையில பாபக்ஷேத்திரம் போக வச்சு நம்மளை பிரபலன் ஆக்கி பெருமாளை கொண்டு சேர்க்கிற அவர் மற்றவங்க நான் யாரெல்லாம் பண்ணா சொல்றீங்கெல்லாம் போவான் அவளை விரிவத்தான் பண்ணல அந்த பெருமாளும் தியானம் பண்றதில்ல. அதனால அவலம்பா சொன்ன மாதிரி பிராட்டி நம்ம கையை கொடுத்து தூக்கி விடுறார் பெருமாள் போய் சேரு சொன்னார். அதனால காலத்துக்கு வசமாகாதவன் தையை பெருமாளுக்கு டெபுட்டியா இருக்கா முதல்ல நீவா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி டெபுட்டி தேடிவா இருந்து நம்மளை தூக்கி விடுறாள். உயர்ந்த பிதற்கள் தயாதேவி அப்படிங்கிறேன் நித்தியமானவள் பிரதிபூ டெபுட்டியா இருக்காள் நம்மளை காப்பாற்ற சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் ஆச்சரியமாக பெருமாளுடைய எண்ணம் புரிஞ்சு இவளுடைய எண்ணம் புரிஞ்சு பெருமாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தரை காப்பாற்றுறாள். அதுக்கோசம் திருவினியாக வந்திருக்கான். அதனால சாஸ்திரங்கள்லாம் வீணா போடும் சொத்துக்கள்லாம் போயிடும், பெருமாளுடைய கிருபை போகாது. தைரிய எண்ணிய நித்தியமாக சீனிவாச நித்தியமானவன் இப்படி பரவாயில்ல நித்தியமாக இப்படி நித்தியமான வசூல் அவள் கொண்டு சேர்ப்பான். அதான் இந்த ஸ்லோகம் காப்பாற்றுகிறார். என்ன தெய்வ பற்றி விவரிக்க பிதரிஜன் பாதாம் போஜம் புஷாதரசேகரா ஹரிகர்ணே தத்தீழா தரங்க பரம்பரா சரதபதையாம் ஜுட்டாஜாகரே துரச்சேதாம் விது. ஜெயதேவன் கோபுரன் இதையே விஷாதர சேகரமுகானே சீனிவாசன் திருமலையாதன் திருவேங்கடவன் ஆஸ்திரேதா பெருமாள்னா உடனே ஒருவதவன் அவன் ஒருவதில்லை இங்கே அகையிலே நீ பிராட்டி தான் சொல்லிருக்கா. நீ தயாதேவி சொன்ன என்ன சொல்ற தேசிகன் பெருமாள் உன்னை அடைகிறான் என நீ அப்பப்போ ஞாபகம் பண்ணி பத்தாள் சேர்த்து வர்றீங்க என் கோபத்தான் தணிக்கிறீங்க. சொத்து பத்தினா அது அதான் என்ன அத்தியோவா மகாப்பிளையே பிவா இன்னைக்கோ நாளைக்கோ அவருக்கு எத்தையோ பழையதான் வருத்துறேன். அப்போ பெருமாள் தன்னுடைய திருவடி தாமரை கொடுக்கிறான். அவன் சொன்னதானே மாமேகன் சரவம் பஜார் சர்வபாபிய மோட்சி சாமி அவன் சொன்னதான் இது திருவடி தாமரை கொடுக்க நிச்சயம். அதனால புதா விஷயம் ஞானிகள் என்ன பண்றான் ரக்ஷண விஷயத்துல காப்பாற்ற விஷயத்துல தப்பன் கீழா தரங்க பரம்பரா தரமையா இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்படைவோ இருக்க அந்த வரிசையில தொடர்ந்து அத வரிசை. அப்போ அது தெரிஞ்ச மாதிரி மோட்சம் போகிறது படி எப்போ வருதுன்னு தெரியாது. இன்னைக்கா நாளைக்கா இல்ல பிரளயத்து வரைக்கா ஏதோ ஒரு தேமத்தை மோட்சம் பகவான் கொடுத்துருவான். அப்போ இவனால ஒரு ரூல் சொல்லிருக்கே அது தெரிஞ்சிருக்கா தயாதேவி துரத்தை தான் விதகு அந்த சாஸ்திரத்தை மீற மாட்டான் பெருமாளுடைய அந்த விதியை மாற்ற மாட்டான். ஆனா சமாசயம் பண்ணவாட அவன் அடைஞ்சவாட கொண்டு சேர்த்துவாள் உபாசனாக உபாசனா பக்தி இருந்தா கூட பக்தியை பத்தி சொன்னால பக்தியோட மாதிரி பெருமாளை அடைகிறாள் பிராட்டி தேவி. பல தாரதமியம் ஒருத்தர் இன்னைக்கே மோட்சம் வருது நாளைக்கு வருவான் இல்ல தேகாவசாரம் நம்ம கேட்டிருக்கோமே அது மாதிரி வருவான். கேட்காத வாழ்க்கை உபாசம் பண்ற வாழ்க்கை எந்த ஜென்மத்தையாவது மோட்சம் நிச்சயம் வரும். அப்படி அப்பேற்பட்ட வாழ்க்கை தயாதேவி சேர்க்கணும்னு ஆசைப்படுறான். எல்லாரும் ஒரே தமிழ் மோட்டம் கொடுக்கணும்னா என்ன சிபாரிசு பண்ற அவன் பாதாம்போஜம் பல தாரதமியம் அவன் பிரபத்தி எப்ப வேண்டான் அதை பார்த்து பெருமாள் தான் சிபாரிசு பண்றான். உடனே வேண்டான் அஜ்யஸ்வோவா அப்படி பெருமாள் திருவடி தாமரையை காமிச்சு கொடுக்குறான். பரம்பரா விதரின் நிஜம் பாதாம்போஜம் வாஸ்துவான வைகுண்டம் அவர்கள் அங்க பெருமாளுடைய திருவடி கைங்கரியம் பாதாம்போஜம் திருவடி தாமரை பாதாம்போஜம் இந்த பதத்தை பகவத் யாசோவர் தேசிகன் அருள்கிறார். லக்ஷ்மி பூமியோ கரசவரிதம் ரஞ்சவத்து பாதாம்போஜம் பெருமாள் திருப்பாட்டில் சேஞ்சிருக்கார். பிராட்டி பத்மாசினி பத்மத்திலேயே வளர்ந்தவள் பத்மத்திலேயே பிறந்தவள் பூதேவி அங்கு பக்கத்தில் இருக்கா. ரெண்டு பேருடைய கை எப்படி இருக்கும் மிருதுவம் ரொம்ப மிருதுவா இருக்கும். கையில் தாமரை பெருமாளுடைய திருவடி ஒரு தாமரை அந்த தாமரையை இந்த கை தாமரை வருடுகிறது. பாதாம்போஜம் அப்படி ஏகாந்தமா பண்ணிட்டு இருக்கலாம். திருவடி லட்சுமி தேவியும் பூதேவும் திருவடி வருகிறார் அப்படியே நினைச்சு பார்க்கிறார். தேசிகன் பிரதிபலனை பாவனாதி திகாயம் அப்படி பார்க்கிறது ஒரு தீர்த்தம் பெரிய சமுத்திரம் அல்லது பார்க்கிறது அது அங்கே அவன் பார்த்து அறிய வருகிறாள். நேர பார்க்க முடியல அங்கே மனசில் பார்க்க அவ ஜலத்தில் அவ பிம்பம் தெரியுது. அதிகளும் தெரியுதா பெருமாள் தெரியுதா திருவடி தெரியுது இவாளுக்கு கைத்தாமல் தெரியுது வருடுறது தெரியுது அப்படியே தெரியுதான் நேரில் அந்த ஜலத்தினுடைய நேரில் தெரியுது. பாதாம்போஜம் புதிமதமே பாவனா திதிகாயம் அப்படிப்பட்ட பாதாம்போது திருவடி தாவன முக்கியம். சிவநாராயண சரணவு எங்கி பண்றோம் சரணவு லக்ஷ்மிநாதன் சரணவு சிவன் நாராயண சரணவு இப்படி பண்ண போது திருமேனி அவ்வளவு அழகு பாதாம் போது திருவடி தாமரை அழகு தாமரை அது உடம்பதான் கருப்பு திருவடி தாமரை மட்டும் சிகப்பு மிருதுவா இருக்கும். திருமேனி அவனாவது அப்படி அனுபவிக்கிறார். முடிவில்லதோ எழில் நீரமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே முடிவில் அந்த எழுதியில் அந்த ஆலயத்துக்கு முடிவே கிடையாது. எப்படி வர்ணிக்க முடியும் வாயால பெரும் கருப்புன்னு சொல்றோம் நம்ம மாதிரி பாக்குற கருப்பா விவரிக்க முடியாத தடமாறா எல்லாரும் எப்பேற்பட்ட கருப்பு நீலமேனின்னு திருப்பனால ஐயோ நீளமா இருக்கானே ஐயோன்ற எப்படி வர்ணிக்கிறது தெரியல ஐயோன்ற பதம் ஐயோ ஆச்சரியம், கஷ்டத்துக்கு ஒரு ஐயோ வந்த ஐயோ இல்ல, திருப்பான ஐயோ ஐயகோ இந்த வேதி இந்த மேதியை நான் எப்படி வர்ணிப்பேன். ஒவ்வொரு திருவடி தொப்புள் பெருமேதி ஒவ்வொரு இடங்களும் வந்துச்சு வந்தவர் திருவடிகிட்ட பார்த்த உடனே திருவடிவேன் திருவடி வெளியும் சேவதாய்க்கிறேன் நீலமேனி ஐயோ இந்த சமுதாய சோபை பலபலான கருப்பன் சேகரி நீலமேனி கிருஷ்ணவர்மன் நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படியே மனச கொள்ளவழும். தேசிய திருப்பாணாழ்வாருடைய முனிவாரன் போது வியாக்கியானம் பண்ற எப்படி இந்த நீலமேனி ஐயோ அதிசயகரம் ரொம்ப அதிசயம் வாயால சொல்ல முடியாது அனந்தம் முடிவில்லதோர் அது அப்படியே தேசியம் அனந்தமானது அழகு அத்விதீயமான இந்த அழகுன்றது கிடையாது இரண்டாவது மனுஷாவது இரண்டாவது அழகு கிடையாது பெருமாள் சொல்ற அதிசயகரமாய் அனந்தமாய் அத்விதீயமான ஆபிரூபியம் அப்படி அந்த திருமேனி இருக்கேன் எப்படி அது மட்டுமில்ல தேசியத்துல காலமேகம் போலே சபகரமான திருமேனியம் ஆபரணங்கள் முடிவில்லதோர் எழில் காலமேகம் போலே பெருமாள் கருப்பது என்ன சொல்ல முடியும் உதாரணம் சொல்ல முடியும் பெருமாள் இங்கே நமக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்ல முடியும் பெருமாளை படப்ப வச்சுதான் சொல்ல முடியும் எல்லா வருஷமும் உதாரணம் பெருமாள் படைச்சது என்ன சொல்ல முடியும் காலமேகம் போலே அப்படியே மழை கொட்ட போது ஆகிய மழை கண்ணா அதே மாதிரி காலமேகம் போலே இருக்குது சில்லு இருக்கு அது வெயில் தாவத்தவர்களுக்கு அந்த மேகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக முடியும் அந்த பெருமாள் திருமேனி காலமேகம் போல சிவகரமா கலப்ப போக்குது காலமேகம் போலே சிவகரம் திருமேனியும் ஆபரணங்கள் முடிவில்லது ஒரு எழில் ஆபரணங்கள் பெருமாள் அழகா அது ஆபரணங்களே வேண்டாம் பெருமாள் திருமேனியே போகும் எதுக்கு எது அழகு சொல்ல முடியாது அழகு கழகு அந்த துபாதனாதி அத்தியோவா மகாப்பிளையே பிவா பெருமாள் அடைய முடியுமா கீதையில் பகவான் சொன்னானே என்னுடைய மாயைகள் மாயம் செய்ய என்னை ஆழ்வார் மம மாயா துரத்தியா என்னுடைய எப்படி உடனே மோசம் கேட்டா அடைய முடியுமா அத்தியோவா அப்படின்னு தேவசத்தை சொன்ன மாதிரி அத்தியவா அப்தசதாம் தேவா மத்திய உருவை பிராணினாம் குருவா பிரமாணம் எப்பவும் இப்போ இன்னைக்கு போறது நாளைக்கு போறது மழை போறது இன்னைக்கு போறது நாளைக்கு போறது எத்தனை வழி போடுறது நூறு வழி நீட்டா போறது போல தான் போக போறது அத்தியவா அப்தசதாம் தேவா மத்திய உருவை பிராணினாம் குருவா அதே பலன்றது ஜீவன்களுக்கு நிச்சயம் தடுக்க முடியாது யாதர்சி திருவோ மிருத்யு பகவான் சொன்னார் பிறந்தான பலன் நிச்சயம் அத்தியோவா என்றவோ நாளையோ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு நான்கு தெரிந்தா இதான் சொல்றார் இன்றே நாளையே ஆக இனிச்சிரு அத்தியோவா இன்றே நாளையே ஆக இனிச்சிரு நின்றாக நின்னருள் என்பாரதே நன்றாக நான் உன என்று இல்லேன் கண்டாய் நீ என்னை என்று இல்லை நாராயணனை காசக்கிற மாதிரி பெருமாள் அனுபவிக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு அனுபவம் நாளைக்கு நாளைக்கு அனுபவம் அப்படி பெருமாள் அனுபவம் இனிக்கிறதா அப்புறம் இனி சிறிதுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக போகுது நாள் போகுது வருஷம் போகுது யுகம் போகுது நின்று எத்தனை போட இன்னைக்காரும் நாளைக்காரும் அந்த சதாம் தேவாங்க நூறு வருஷம் கூட போட்டமே நின்னருள் என்பாரதே நீ எங்கிட்ட அனுகிரக வைப்பேன் தெரியுது அதுக்கப்புறம் யுக யுகமா நாலு நாளா காத்திருக்கக்கூடிய பக்தன் நான் நின்று ஆக நின்னருள் என்பாரதே நன்றாக உன்னோடு நிச்சயம் நான் உன்னை என்று இல்லேன் உன்னை விடுவ நான் கஷணகால கூட உன் தியானிக்கா இருக்க மாட்டேன் நீ மட்டும் என்ன விட்டுடுவியா நீ என்ன என்றில்லை நீ என்ன கூட நான் இல்லாத நீ இருக்க மாட்டேன் பக்த வியாமோகம் உள்ளவன் பகவான் மோட்சாமன் சொல்லக்கூடாது சென்று வானவந்து சேர்ந்திடு சென்று வானவந்து அடி ஆவலன் சேர்ந்திடு இனி இன்று நாளையே என்று தேசிய தேசிய தீவ இன்று நாளையே என்ன சென்று உயர் வானவந்து சேர்ந்திட இவ்வளவுதான் காத்திருக்கோம் உபாசனம் பண்றோம் பக்தி பண்றோம் பிரபத்தி பண்றோம் பெருமாள் சேர மாட்டான்னு நினைக்கிறோம் இன்றெனில் இன்று இன்னைக்கு உரையாள் இன்னைக்குன்னா இன்னைக்கு நாளை ஏனில் நாளை இன்னொரு சொல்றார் பதினாறு மண்டியே வற்ப வர போறேன் உடனே வர நினைச்சான் ஆசை போறதா அது ஏனும் அதுவும் கூடாது அப்பவே என்ன புறப்படும், இப்பவே உடனே சரீரத்துக்கு கழிச்சு தேகாவசானயமா, நீ இனி இவரே வாசியம் போறேன்டார். இன்றோ நாளையோ என் நகைசை விரைவ சிரித்திட்டானே என்னத்துல, இன்னைக்கு வராம பதில் காணும், நாளைக்கு வராம பதில் காணும், சரி வரப்போற இன்னும் வைராக்கியம் போற பகவான் சிரிக்கிறான். இனி இன்று எனில் இன்று, நாளை எனில் நாளை, இனி தெரிந்து நின்ற நிலை நின் அனைத்தும் விளையும் நின்விட்ட கருமாக்கெல்லாம் போனோம், புண்ணிய பாபம் போன மோட்சம் போக முடியும். பகவான் என்ன பண்றான், அவன் நம்ம பாபம் நம்ம எப்ப போக போக்குறது, நீ எப்ப பாபத்தை கழிக்கிறது போகிறது, எத்தனை ஜென்மம் இருந்தாலும் முடியாது, அதெல்லாம் விடுது என்கிட்ட பரவ சரணம், என் காலில் விடுது சரணம் போது நான் என்ன பண்ணுவேன், அகன் பா சர்வ பாபியா மோட்சத்தை அந்த பாபம் தான் தருகிறது, நான் உடனே பொசிக்கொள்வேன். கன்றி விடு பன் என்றான் பெருத்தார் நம்மை காத்திருமே, நம்ம பக்தர்களை காப்பாறும் சரணாகர தீட்சில் பேர் வச்சிருக்கிறேன், உன்ன விடுகிறான். பகவான் தேசியன் ஆழ்வார்கள் அனுபவித்தபடி இன்றோ நாளையோ என்னால் பெருமாள் போய் சேகம் தேகாவசான கேட்கும். ஆழ்வார் சொல்ற வேலை குழிவை வளைத்து வைத்தொண்ணும் பாதக்க மரங்கள் காணியிலே, பெருமாள் திருவடி நமக்கா அவனுக்கு எவ்வளவு வச்சுக்கிறது போடுது, ஆழலை கிருஷ்ணா இருக்கும் போது பழைய காலத்துல ஆகமா மகத்தின் ஓர் ஆறிலே மேல் சொல்ற மாதிரி பேதை குழவி சின்ன குழவி சின்ன குழந்தை, ஒரு ஆலமரம் ஒரு ஒரு சின்ன கடை, அந்த கடையில் ஒரு சின்ன தொழில் இலை, அதாவது ஒரு சிசு, அது எப்படிதான் பேதை குழவி படித்து சுவை இவண்ணும் அப்படியே தன் கால கட்டு வரல, கடலாம்போதும் பதிலாம்போதும் அப்படி வாயில வச்சுக்கலாம், அவர் ருச்சியா இருக்கலாம், பெருமாள் அவருக்கே ருச்சியா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும். வேலை குழி வடித்தை சுவை தொண்ணம் பாவக்க மரங்கள் காடியிலே செய்யார், நமக்கு அவர் திருவடிதான் சிவன்னாதான் செலவோ, அதான் நமக்கு போக்கு ஊழி நெருசியவா ஆனந்தமாக தரக்கூடியது, அப்பேற்பட்டது திருவடி, திருவடிதான் நமக்கு ஆயத்தன் ஆசிரியெல்லாம் பழங்கள்லாம் வருது, பாவக்கலைங்கெல்லாம் போதவன்தான் பாவத்தை போகிறான், எவ்வளவு தத்துவங்கள்லாம் இல்லையா, ஜனகர் அம்பரீஷன் தேகை இவரெல்லாம் உபாசனம் பண்றவர் பெருமாள் அறியலையா, அவன் உடனே மோட்சம் போகல, அங்கங்க நல்ல சொற்காதிகள் போகங்கள் அனுபவிச்சு கண்டிப்பாக மோட்சம் தான் போறா, ஏன்னா பகவத் பக்தாளவா, எனக்கு அம்பரீஷர் தேங்காய் வாழலாம், அதனால பெருமாள் தான் தெளிப்பா வேற எதுவும் தெளிக்க மாட்டான், பாதாம் போய் லாபாய பெருமாள் திருவிழாவாக முக்கியம். இப்படி ஞானாதிகளே மாதாட்ட முறையாக்கு தேவதாந்திர பக்தி உண்டு, ஞானம் பூர்ண ஞானம் இல்லைன்னு வேற தேவதை தெரிவிக்கிறான், சாஸ்திரம் போல தெரியல, பகவான் நெஞ்சேத்தால் பத்திய வாயமே உபரிக்கும் கொஞ்சம் விடணும், தேவதாந்த பக்தியை ஒழிக்கா அப்பதான் பகவான் அவனை சேர்த்துப்பான். பெருமாள் பக்தி வர்றது சாதாரணம் இல்லை, சாதாரணம் பெருமாள் பக்தியா இருந்தா சூரிய செய்வதையோ பக்தா, சூரிய பக்தனா இருக்கான், எவ்வளோ யுகங்கள் எவ்வளோ ஆயிரம் வருஷங்கள், அதுக்கப்புறம் ரஜ பக்தன் இந்திர பக்தன் பிரம்ம பக்தன் வாங்கிட்டு கட்சியில கிருஷ்ண பக்தி புஜாயதே பகுநான் ஜென்மனாக வந்து கிருஷ்ண பக்தி புஜாயதே, எத்தனையோ ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ண பக்தியே வரும், அது வரைக்கும் வேற எங்கேயா பொழுது படி கிருஷ்ண பக்தி வந்தாலும் மோட்சம் வரும், அதனால அவரவர் விதி வழியினர் அவர் விதி கீத சொல்ற விதி இல்லாத பூஜை பண்றவாரு, பகவான விட்டுட்டு அந்தந்த தேவதையை பூஜை பண்றா, அவை அப்படியே சத்தியா பண்றா, ஆனா விதி தெரிஞ்சுக்கிறது என்ன விதி, பகவான் தான் அவளுக்கு அந்தரியான்னு தெரிஞ்சுக்கிறது, சூரியாதி அந்தரியாமையா பிரதான ஆராத்திய போது பகவான், பிரம்மாவை சேவிச்சாலும் உள்ள பெருமான், அதிக அவுவாதம் அகையை சேவிக்கிறோம், திருத பிரகடனம் பண்றோம், தேவதாத்மகான் குத்வாங்க தேசியம், எந்த தேவதை நினைச்சாலும் பெருமாள் அவளுக்கு அந்தரியான நினைச்சாக்க அவர் தோஷமே கிடையாது, ஆரா பிரதான ஆராத்தியம் பிதுக்கு ஆராமனான பிரதான ஆராத்தியம் பகவான் கிருஷ்ணன் வைகுண்டநாதன், அதே மாதிரி தேவதைகளை ஆராமன்னா கூட எத்தனையோ தேவதைகள் அக்னியே சுவாகா சோமாயே சுவாகா அப்படி ஹோமம் பண்ணி ஆகும், அந்த சோமனுக்குள்ள அந்தரியார் பகவான் அது தெரிஞ்சுக்கணும், ஐயாவே பெருமாள் என்ன பண்ற உண்மையா அவன் பக்தனா இருக்கான் பாரு, தன்னுடைய பக்தனான சிவனை கூப்பிடுற வைஷ்ணவானாம் இதா சம்பு பிரதம விஷ்ணு பக்தர்ல அவன் தான் சிவன் தான் சரியான விஷ்ணு பக்தன். அவரை கூப்பிட்ட, எல்லா ஜனங்களும் பாபிகளா இருக்கு, நீ என்ன பண்ணு, நீதான் உடந்த பகவான் அப்படின்னு சொல்லி எப்படியே வர தேசத்தை திருப்பிண்ட. மோகம் பண்ணு, எங்கிட்ட வந்தா வரட்டும், வரமாட்டா, நரகத்தை தள்ளி போற பாத்துக்கிடவா, புத்தியே உண்டாகாது. அதனால மோகசாஸ்திரம் பண்ணு பண்ணார். அதனால அர்த்தோவா மகாப்பிரலயே விவான் சொன்னார். அத்தனை சோவா மகாப்பிரலயே விவா அப்படின்னா காரணம் தான் காரணம். என்னைக்காவது இவனுக்கு நல்ல புத்தி வராதா? அதை பண்ணக்கூடியவன் தயாதேவி. தர்மசாஸ்திரதாரூடாக வேதகத்தி நிராத்விஜா கிரீடாத்திரன்பு சதர்ம பர்வமதா அப்படின்னு சொல்லி பூர்வாச்சாரியர்கள் நமக்கு தயவு பண்றா, திருப்ப பண்றா, கருணாவான்னு ஆச்சாரியா இருக்கு. அப்படி சாஸ்திரம் தெரிஞ்சுவா, எது பரம்பொருள், என்ன பண்ணவன் அடையலாம். அவளுடைய வாக்கு எப்பவும் பகவத் சாஸ்திர விசாரமாகவே இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது தர்மசாஸ்திர ரசாவூடாக அந்த மகான்கள் ஞானிகள் ஆச்சாரியர்கள் தேர்ல போறா, என்ன மாதிரி தேர்ல, தர்மசாஸ்திர ரசாவூடாக தர்மசாஸ்திரம் தர்மம் சாஸ்திரம் தேர்ல போறா, வேலைக்கிற ராஜா போறான் தேர்ல ஏறி கட்டி கரையில ஏறி போவோம். இந்த ஞானிகளுக்கு தேர் இது தர்மசாஸ்திரங்கள், கத்தியம் இது வேதங்கள். எப்படி சத்துக்களை வெட்டி தோற்கடிக்கிறானோ ராஜா, அதே மாதிரி இந்த முன்னோர்கள் இந்த ரதத்துல ஏறி வேதத்தையே கட்டி அழைச்சிருக்க வேண்டாதெல்லாம் அழிச்சு வேத கட்டிதான் ரிஜா. அவ என்ன பண்றா, விளையாட்டா எழுதி சொன்னாலும் சரி, ஆனா பெரியவாருடைய பழகணும் சொல்லுவா. வீராத்திரமே என்பது தர்ம விளையாட்டா சொல்லுவா, அது தர்மம் இருக்கும், அது நம்ம எடுத்துக்கணும். திருவிழித்தாமணி மகாப்பிரயத்தை கூட அழைப்பான் அத்தியசிவா, நம்ம காத்துருக்கணும். நம்ம கேட்டா உடனே கிடப்போம், அந்த சக்தி உண்டு, அதுக்கு தயை தான் காரணம். சரணாலை உடனே கொடுக்கணும், தயை தான் காரணம். ஆனால் பெருமாவுடைய சீனிவாசன் திருவடிகளில் பிரபத்தி நடத்திக்கிட்டா வேற என்ன போனோம். அதனால தாரதமியம் தயாதேவி இருக்கா, எல்லாருக்கும் உடனே தமிழ் மோட்டம் கொடுத்துவாளா, திருமான் தையே போச்சுவார். ஆனா மோட்டவங்களுக்கு வைப்பா, இவன் இவ்வளவு புண்ணியம் பண்றான், இன்னைக்கு கொடு, நாளைக்கு கொடு, தேகாதவனை கொடு அப்படின்னு தயை என்ன பண்றா, வழி காட்டா பெருமாளுக்கு. ஆனா மோட்சம் கொடுன்றா, நிர்பந்திக்கா. அப்படிப்பட்டவன் தேவாதேவி. அதனால அவளை போய் தடுக்க முடியுமா? பெருமாளும் தடுக்க முடியாது. நீயே அப்படி சொல்ற, பெருமாள் அவளையும் தடுக்க முடியாது. சுதந்திரமா இல்லையா அவன் பெருநாள் வெள்ளம் அவன் பக்த சந்தானுவர்த்தி பெருமாள் பக்தன் போற வழியில் அவனே ஒரு பைத்தியக்காரன். தயை தான் கேட்கணுமா, தயா பிரவாகம் கேட்டுதானே மூழ்கடிச்சிடுறா. அதனால என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக மோட்சம் கொடுத்துதான் வழி பண்ணுவாள் தயாதேவி. எப்படியோ பண்ணுவார் அவன், இந்து நாளையோ நாளுவார் அனுபவிச்ச மாதிரி. 79வது ஸ்லோகம் ஸ்லோகமாகவே ததே உபசனாது அத்யஸ்வோவா மகாப்பிரலயே பிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் விஷாதலசேகர ததிஹ கருணே தத்வத் கிரீடா தரங்க பரம்பரா சரதமதயா யுஷ்டாயாஹாதே துரத்யேதாம் விதுஹு. 80வது அழகாக ஸ்லோகமாகவே தேவி அனுபவிக்கிறார். 80வது ஸ்லோகத்தில் 80வது ஸ்லோகமாக பிரணிகிதியான் காப்பாற்றப்படுறோம். திடீர்னு கோபம் வரும், ரெண்டு தரம் ஆயிடுவான். அப்பேற்பட்ட சௌஜீல சோழியான பகவான் கூட நம்ம பண்ற பாவம் பொறுக்கல என்ன பண்ணுவான், அவனுக்கு கதாசிரி. 80வது சோகம் சுதாதாரீரதி பாவனா விதமுதிதையே தத்தா சுவாதம் விமுக்தி மலாகம் நிபுதோ நித்யாகம் சிர சிற அசைய சாதகாக பெருமாளையே வெளியே எதிர்பார்த்தமைக்கால் பிறந்தவர்கள். தேவாதேவியே நீ இருக்கிற தைரியம், தைரியம் பெருமாள் ஒன்னாக நம்மளை காப்பாற்றுவன். நீ சேர்ந்திருக்க, விராட்டி சேர்ந்திருக்க, நீயும் சேர்ந்திருக்க. அப்பேற்பட்ட விஷாத்து சிகாமணி இருக்காங்க, திருவேங்கட மலையில பல பலவெல்லாம் பிரகாசிக்கிறாங்க. சிகாமணி தெய்வ சிகாமணி விஷாத்து சிகாமணி பக்தர் அவனையே தியானம் பண்றான். அவன் திருவடியில ஆப்பாக வச்சு அவனையே பார்த்திருக்காரு, எதிர்பார்த்திருக்காரு. நிரந்தர தியானம் பிரணிஹித தியானம் இடைவிடா தியானம் பண்றான். பக்தியோட இடைவிடா தியானம் பண்றான், உபாசனம் பண்றவா அவர் கர்த்தவியம். பிரபன்னாலும் ஆனந்தானுபவத்துக்காக தவன தியானம் பண்றான். அது பிரணிஹித தியானம் மலர் அப்படியே சீரதி பாவனா அப்படியே தாமர மலர் மாதிரி அவ தியானம் மலர்ரதி திருடம் நல்ல பெருமானவர் விடமாட்டான் அப்படின்றது. அதனால அவன் அடி அவன் அருளையே எதிர்பார்க்கறதுக்கான இந்த பிரபன்னன் இதையே நமக்கு ஹெல்ப் பண்றான். நீ தியானம் பண்ணு, தியானம் பண்ணம்னு அவனை விடமாட்டேன். இந்த உனக்கு மோட்சம் கொடுப்பேன். கீதையில் உபாசனை சொல்ற மேகா விக்ரமனாஜோஸ்தி வித்தியதே பக்தியோகமண்டே வரான், மோட்சம் போகிற தசை வரல, மரணம் அடைகிறான். இந்த பக்தியோகமான ஒரு மங்கள காரியங்கள் தர்மானுஷ்டானங்கள் அது வீணா போகாது. நீ ஆரம்பிச்சு வீணா போகாது, எந்த காரியம் நல்ல காரியம் ஆரம்பிச்சு வீணா போகாது. மேகா விக்ரமனாஜோஸ்தி அதனால் இட்டவடை கல்படையினர் பக்தியோகம் உபாசனையெல்லாம் வீணாவே போகாது. இப்ப கடலும் கட்டுறான், பழைய காலத்து கடலும் கட்டும்போது நடுவில் கருங்கல் பெரிய கருங்கல் மாதிரி செவத்தை சேர்த்து பூசுவோம். அந்த செவ திடமாக போதும் இட்டப்படை கற்பனை. அதனால நீ உனக்கு யோகத்தை புத்தி யோகத்தை தான் தந்திரவரை நல்ல புத்தி கொடுக்கிறேன், மேலும் மேல கொடுக்கிறேன். விசித்த விஜான கனஸ்வரூபம் பகவான் ஹைதேவன் விசுத்த விஜான கனமொழி. அதனால் கீதை பகவான் சொல்றான், ததா அமி புத்தி யோகம், நல்ல பகவத் பக்தியான யோகத்தை உனக்கு தருகிறேன். ஏனமாம் உபயாந்திதே, எந்த புத்தி யோகத்தினாலே என்ன அடைவியோ அந்த புத்தி தரவள். இது அப்படின்னு கீதையில பகவான் சொன்னான். தயாதேவன் கூட இருக்காரு. அதனால முன்ன போல எஸ்யாபிக்ஷபுகம் ததுங்கித பராதீனா விதத்தேகிலம் ஸ்ரீசந்திர கூறத்தாழ்வார். பெருமாள் எல்லா காலத்தையும் பண்ணலாம், பிராட்டி பக்கத்தில் பார்த்து பார்த்து செய்யறான். அவள் முகத்தை பார்க்கலாம், நான் செய்து சரியா, வயலே தொடர சொல்ல வேண்டாம், கண்ணாலே காண்பாவும் ததிங்கிதம். ஒரு சேட்டையினாலேயோ கண்ணாலேயோ பார்வையினாலேயோ அங்க சேட்டையினாலேயோ பண்ணு வாண்டான் காமிச்சிருவா பிராட்டி. எஸ்யாவிக்ஷமுகம் ததிங்கித பராதீனம் விதத்தேகிலம், அந்த பொருவ நெருப்பு. அதனால பகவான் பண்றான் உபாசனம் பண்றவங்க பக்தி பிரபத்தி பண்றவங்க நம்ம கேட்கிற போது சரணாகதி. உபாசனம் எந்த ஜமத்தையும் வீணா போகாது, பகவான் காப்பாற்றுவான். பகவத் அனுபவம் முக்கியம். தேனும் பாலும் கன்னதம் அமுதமொத்தே அழுவார்கள் அப்படி அனுபவிக்கிறார் பகவான். பகவான் தேனா இல்ல பாலா இல்ல கரும்பா எப்படிப்பட்ட அமுதா, என்ன தித்திப்பு சொல்ல முடியும்? தித்திப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேன் தித்திப்பா திருச்சிபாருக்கு தேன்றான், திருச்சிபா பாலா ரெண்டு திருச்சி ஒன்னாயிடுமா? தேனும் பாலும் கன்னரும் அமுதமுத்தே அப்படி பெருமாள் தியானம் பண்றவா. அவ பெரியவாளுக்கு ஞானம் கருமா ரெண்டும் ரக்கையின் மாதிரி அப்படி இருக்கும் போது சாதக பட்சிருங்க. அது மழை தேட்டர் தான் சாப்பிடும், மழையிலே வர டிராப் தான் சாப்பிடும். ஞானம் எவ்வளவு வந்தாலும் எந்த தேட்டரும் எடுக்காது. சாதகாக பட்சிகளுக்கு கருத்து தான் ரக்கைக்கு பேரு, அழகான பட்சிகள் தான் கருத்மானே பேரு. எல்லா பட்சியும் எல்லா பட்சியும் கருத்மான் தான், குறி கூட கருத்மான் தான், கருத்து உள்ளது கருத்மான். கருத்மானே அவர்களோடு பேர்ல சுவர்ண பக்ஷாய தீமகி வேதம் தத் புருஷா வித்மே சுவர்ண பக்ஷாய தீமகி. சுவர்ணமான பட்சம் பல பல இருக்கக்கூடிய அந்த இறக்க வேண்டாம், அவனுக்கு நெருத்துவான்னு பேர். அது மாதிரி இந்த சாதக பட்சம் பரவாயில்ல, ரெக்கை இருக்கு. அது ரெக்கைகள் சுபாவம் என்ன? தனக்கு கோபம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஏதாவது தேடப்படலாம், படப்படப்படாம ரெக்கையை அடிச்சுக்கும். இந்த சாதக பட்சி தாகம் வந்து அடிச்சிக்க வேண்டியது தானே, அடிக்கலாம். மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடைக்கேண்டு அந்த ரெக்கையை அடிக்காம ரெக்கையை அடைக்கிறதுக்கான் தத்தாஸ்வாதம் நிபுத கருதஸ்தம் தகா. அந்த அப்பையோட அழகான ரெக்கையை அடக்கி வச்சிருக்கான், அடக்கி பெருமாளுடைய கிருபை, அதாவது மேகத்தையே தியானம் பண்ணி காத்திருக்கு. பகவத் அனுபவம் ஞானவான்களான இவாருக்கு எது பக்ஷி மாதிரி இவார் ஆச்சாரியால பக்ஷி மாதிரி சொல்றது உண்டு. ஞானம் கருமான ரெண்டு ரெண்டு ரெக்கைகள் இவாருக்கு. அதனால விஷ்ணு பதம் ஆகாசம் ஆகாச சஞ்சரிக்கும். இங்க ஆகாசம் பரமவியோகம் ஆகாசம் வைகுண்டம் அது தியானம் பண்ணுவார். விமுக்தி விநாயகம் மோட்சத்தை தரக்கூடியது நித்யாயந்தி, அது வர வரையும் காப்பாற்று பகவானே நஞ்சனை காத்துட்டு இருப்பார். நித்யாயந்தி தியானம் பண்ணுவார். தியான வரிசையோடு அகரகா பக்தி உபாசம் பண்ண தியானம் பண்ணணும், சிராஜயமா பண்ணணும், சாபை பக்ஷி மாதிரி பண்ணணும், அப்படி அந்த அனுபவத்தை விடாத பண்ணணும். தேனும் பாலும் கண்ணலும் சொல்ல மாதிரி அப்படி ஸ்லோகம் தேன் வழியா பொழியுது, நிறைவே ஸ்லோகமாக தேன் வழியா பொழியுது. பிரபன்னர்கள் பரதசை, பக்தர்கள் உபாய தசை, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாப்பிட பட்சமாக இருக்கணும். பிரபன்னனுக்கு இது பரத்தை உடனே கொடுக்கக்கூடியது. பிரபன்னனுக்கு இது உபாயம் பண்ண பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அகரகா தைரதாராவது அவிச்சின்னமா அது ஜென்மம் ஒழிஞ்சாலும் தொடர்ந்து பண்ணக்கூடியது. ஏன்னா பெருமாள் தான் எதிர்பார்த்துருப்பான். ஆனா மேகம் இது பெருமாள் தான் மேகம். கிருஷ்ணசைலகா கிருஷ்ணமேக சைலகான் பேர். காம்சாதியம் வருஷதி அப்படி பெருமாள் தரகின்றன ஏழு மேல தருவர். அப்படி நம்மளை எதிர்பார்த்துட்டு பெருமான் நிஜா தியானம் பண்ணுவாங்க மோட்சத்தையே தரக்கூடியவர் என்று சொல்லி சோகத்தை நிறைவு பண்றோம். தியானம் பண்ணுவார் தொற்சம்பிருத்து தயாவிட கூட இருக்கிறதுனால அந்த திருமதி திருவேங்கடம் அறையில் இருக்கக்கூடியவன் நம்மள அவதுதாரையே அவதுதாரையே கொண்டவன் அமிர்தம் அவன் சுதாதாராக அவன் இந்த பாவனை இந்த தியானத்தை அப்படியே மலர வைக்கிறா மலரும். தயை என்ன பண்றா கை கொடுக்கார் ரத்தாஸ்வாதம் அந்த தியான புரிஞ்சது யாருனா மோட்சம் போ தியானம் பண்ணி சேராதி பண்ணு தயை பண்றாங்க. அதனால நிபுந்த கருத்தா ஆனா அடக்கி அடக்கமா இருந்து எதிர்பார்த்திருந்தது. எப்படி அந்த சாதக பக்ஷியானது படப்படா ரெக்கையை அடிக்காமல் அடக்கி வச்சிருக்கலாம். நிபுந்த கருத்தா எப்படி நம்ம தியானம் இருக்கணும் சாதக பட்சியமாக நம்ம எதிர்பார்த்திடணும். எப்படா மோட்சம் ஆசியம் போக்குறோம் ஆசியம் போக்குறோம் கதா மனுஷங்கிற தான் கற்பகை அப்படி எதிர்பார்த்திருந்த அழகான ஸ்லோகமாக கவிதாக்கே சிம்மாய் கல்யாண விருதாமே ஸ்ரீமதி வேதாந்த குருவே நமஹ.